వేదాంతరామానుజేతి కృపయా రంగిణ్యస్తభారం తత్సంగ్రాప్తమాహంతద్వితే మనుగణం జిష్టతా పూర్ణమధ్యం శ్రేష్ఠ శ్రీరంగరామానుజముని కరుణాలబ్ధమోక్షాశ్రమంతం సత్వస్థం శ్రీవరాహం యతివరమనఘం దేశికం సంశ్రయామి వేదాంతలక్ష్మణమునీంద్రకృపత్తబోధం తత్పాదయుగ్మ సరసీరుగ భృంగరాజన్ త్రయ్యంతయుగ్మకృత భూరి పరిశ్రమంతం శ్రీరంగలక్ష్మణమునిం శరణం ప్రపద్యే శ్రీమద్వేదాంతరామానుజముని కరుణాలబ్ధ వేదాంతయుగ్మం శ్రీమచ్చ్రీవాసయోగీశ్వర గురుపదయోరర్పిత స్వాత్మభారం శ్రీమచ్చ్రీరంగనాథాహ్వయముని కృపయా ప్రాప్త మోక్షాశ్రమంతం శ్రీమద్వేదాంతరామానుజమునిమపరం సంశ్రయే దేశికేంద్రం శ్రీరంగేశపదే సమర్పిత భరం శ్రుత్యంతరామానుజ శ్రీయోగీంద్ర గురుత్తమేన యమిన శ్రుత్యంత విద్యాత్మనః ప్రాప్త శ్రుత్యవదం సయుగ్మ హృదయం శ్రీవాస రామానుజాత్ శ్రీ శ్రీవాస మునీంద్ర దేశికమణిం శ్రేయోనిధిం సంశ్రయే శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది జయత్యాశ్రిత సంద్రాసద్ధ్వాంత విధ్వంసనోదయ ప్రభవాన్ సీతయా దేవ్యా పరమ వ్యోమ భాస్కర. సుందర సుభాషితంన్ర తలైపుల సుందరకాండతల ఇరుకకూడియ పల శ్లోకంగలకు నడువుల పొదిందిరుకకూడియ రత్నమయమాన సిల పళమొళిగల్ అదావదు సముద్రత్తుకు రత్నాకరం అబ్బీన్ర ఒరు పేరుండు. ఏన్నా సముద్రత్తుల పల రత్నంగల్ ఇరుకా విలై మదిపిల్లాద అదపోల ఇంద సుందరకాండతల పల నన్మొళిగల్ ఇరుక ఎల్లా నన్మొళియం పాక ముడియాదున్నాలు ஒரு சில நன்மொழிகளை ஸ்தாலி புலாக நியாயம்னு லோகத்துல சொல்ற நியாயம், ஒருபான சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாடோ இல்லையா, அந்த நியாய பிரகாரம் நாம சில நியாயங்களை எல்லாம் பார்த்துட்டு வரோம். அதுல இன்னைக்கு பார்க்க போற ஒரு மூதுரை, அதாவது பெரிய முக்கியமான ஒரு மூதுரை என்ன அப்படின்னா, யதா தவ ததான்யேஷாம் தாராஹா ரக்ஷியாஹா அப்படின்னு. இந்த ஸ்லோகம் எங்க வருதுன்னு பார்த்தாதான் இந்த பழமொழி என்னன்னு புரியும். அதாவது சீதையான அந்த மகாலட்சுமி தாயாரனால ராவணனான துராத்மாவுக்கு உபதேசம் பண்ணப்படுறது. என்ன உபதேசம் அப்படின்னா, சாது தர்மம் அவேக்ஷஸ்வ சாது சாது விரதஞ்சர யதாதவ ததான்யேஷாம் ரக்ஷ்யா தாரா நிஷாச்சர அப்படின்னு. நிஷாச்சரன்னு அந்த நிஷைன்னு சொல்லக்கூடிய இரவுல நடக்கூடிய அந்த இரவுல காரியங்களை பண்ணக்கூடிய ராட்சசனுடைய தலைவனேன்னு கூப்பிடுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அஜ்ஞானம் பிடித்தவனே. இருட்டுன்றது நிஷானா இருட்டு, இருட்டு அப்படின்றது எதை குறிக்கும்னா அஜ்ஞானத்தை குறிக்கும், அறிவின்மை அல்லது தவறான அறிவுகளை குறிக்கும். இங்க இது முதல்ல எந்த இடத்துல வருதுன்னு தெரிஞ்சா இன்னைக்கு பாட்டும் ரொம்ப அழகா ரசிக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. இன்னைக்கு பாட்டு என்ன அப்படின்னா, உங்கள் புறக்கடை தோட்டத்து வாவியுள் பாசுரத்துக்கு இதோட சேர்த்து அர்த்தம் பார்க்க போறோம். அப்ப இந்த பாசுரத்திலையும் இங்க சொல்லப்பட்ட விஷயத்திலையும் நிறைய ஒற்றுமைகள். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இது தாயார் வந்து ராவணன் வந்து எழுந்த உடனே சீதையினுடைய ஞாபகம் வந்து சீதை கிட்ட என்னென்ன பேச்சுக்கள்லாம் பேசக்கூடாதோ அதெல்லாம் வந்து பேசி, ராமன் கதஸ்ரீ அதாவது லக்ஷ்மியை இழந்தவன், அவனை எதுக்கு நீ வந்து அடையணும் அப்படின்னு எல்லாம் கேட்டு, அதனால அவனை விட்டுட்டு என்ன அட அப்படின்னு சொல்லி, ராமன் எனக்கு நிகராக மாட்டான் எந்த விஷயத்திலையும், ந ராமஸ் தபசாதேவி நபலேன ச விக்ரமைஹி ந தனேன மயா துல்யா தேஜசா யசசா பிவா. எதுலையும் அதாவது ராமன் தபஸ்லையோ பலத்திலேயோ பராக்கிரமத்திலேயோ எங்கிட்ட இருக்கிற பணத்திலேயோ எங்கிட்ட இருக்கிற தேஜஸ்லேயோ எங்கிட்ட இருக்கிற புகழிலேயோ எதுலேயுமே ராமன் நிகராக முடியாதுன்னு ராவணன் சொல்றான். தாயாரும் இதையே தான் சொல்றான், அப்பா உன்னோட நிகராக முடியாதுப்பா, எம்பெருமான் உன்னை காட்டிலும் பல மடங்கு புகழ் பெற்றவன் அப்படின்ற சொல்ற சர்க்கம் 21வது சர்க்கம். அந்த 21வது சர்க்கத்தில் 7வது ஸ்லோகத்தில் இந்த விஷயம் வருது. என்ன பழமொழியினுடைய தாத்பரியம் அப்படின்னா, மத்தவாளினுடைய மனைவிய காப்பாத்துறது அப்படின்றது, காப்பாத்துறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உன் மனைவியை நீ எப்படி ரட்சிக்கிறியோ அதை போல மத்தவா மனைவியும் பார்க்கணும் அப்படின்றது. அதாவது உன் மனைவி மேல மத்தவாளுக்கு எப்படி ஈடுபாடு வரக்கூடாது அப்படின்னு நீ நினைக்கிறியோ, அதே போல நீ மற்றவர்கள் மனைவி கிட்ட இருக்கணும்னு உபதேசம் பண்ற. இந்த இடத்துல உபதேசத்தினுடைய முக்கியமான காரணம் என்னன்னா, நான் வந்து நீ என்ன என்ன சொல்ற, உன் மனைவி ஆகணும்ன்ற. இல்லப்பா, நான் உனக்கு லோகமாதா ஜெகன் மாதாவான மகாலட்சுமி, அந்த ஜெகன் மாதா கிட்டேயும் ராமன் கிட்டேயும் நீ வந்து அபச்சாரப்பட்டேனா? ராமன் சாட்சாத் மகாவிஷ்ணு, ஜெகதஹா பதி, அதாவது இந்த உலகங்களுக்கெல்லாம் பிதா. அந்த பிதாவா இருக்கிற எம்பெருமான் மேலையும் எங்கிட்டையும் என்ன மாதிரியான உனக்கு வாத்சல்யம் இருக்கணும்? அதை விட்டுட்டு தவறாக இருக்கக்கூடிய நிஷாச்சர, நிஷாச்சரனா இருட்டு, தவறான எண்ணத்தை படைத்தவனே, அதாவது இருட்ட போல இருக்கக்கூடிய தவறான எண்ணம், அந்த எண்ணத்தை உடையவனே இதை மாத்திக்கோ அப்படின்னு சொல்றான். அந்த தர்மத்தின் வழி போகணும்னு அவனுக்கு உபதேசம். எதற்காக இந்த உபதேசம், என்ன பண்ண போறா அப்படின்றத முதல்ல இருந்து இந்த சர்க்கத்தினுடைய விஷயத்தையே பார்ப்போம். திருணமந்தரத கிருத்வா, எல்லாருக்கும் தெரிஞ்ச முக்கியமான ஸ்லோகம் ராமாயணத்துல, திருணமந்தரத கிருத்வா பிரத்யுவாச்ச சுச்சிஸ்மிதா நிவர்த்தய மனோமத்தா ஸ்வஜனே பிரியதாம் மனஹா அப்படின்னு தாயார் முதல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு புல்ல வந்து கிள்ளி தன் முன்னாடி போட்டுண்டு ராவணன்ட்ட பேச ஆரம்பிச்சாலும், ராவணா நீ என்ன சொன்ன அப்படின்னா, பெரிய தனங்களையும் ராஜ்யங்களையும் எங்க அப்பாவுக்கு தரேன்னே, எங்க அப்பாவுக்கு அது புல்ல போல. அதே மாதிரி நீ ஏதோ பெரிய ராஜ்யங்கள்லாம் பேசுறியா, அது என்னோட நாதனுடைய பராக்கிரமத்துக்கு முன்னாடி புல்லுக்கு சமானம். அதே நேரத்துல இந்த மாதிரி புல்ல கிள்ளி போட்டதுனால என்ன சொல்ல வரா அப்படின்னா, ஒரு கால விசேஷத்துல எம்பெருமான் தூண்லேருந்து அவதாரம் பண்ணான் ரிசிம்மமா, என் ராகவ சிம்மம் நான் கூட்டா இந்த புல்லிலேருந்து கூட வந்துருவான்றத காண்பிக்கிறதுக்கோசரம். அதே நேரத்துல நான் உன்னை புல்லுக்கு சமமான கூட மதிக்கல அப்படின்னு அர்த்தம். திருநாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தைக சிந்தோகோ அப்படின்னு நாம எல்லாம் தனியன் சொல்றோமே, இந்த தனியன்ல வரும். உலகத்துல இருக்கிற பணம் புகழ் இந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு புல்லுக்கு சமானம் அப்படின்ற. நம்ம ஆச்சாரியர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்னு சொல்லும் பொழுது அவர்களை பத்தி ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லப்படுறது. சுவாமி தேசிகனை பத்தி சொல்லப்படுற விஷயம் எல்லா ஆச்சாரியர்களுக்கும் பொருந்திரா போகலையும் இருக்கும் இந்த விஷயம். அதாவது அது மாதிரி நடக்கணுன்றதுக்காக சொல்றது என்ன அப்படின்னா, பணம் புகழ் பதவி இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து ரொம்ப தூரமா இருக்கிறவர்கள் ஆச்சாரியர்கள். இந்த வைஷ்ணவர்களுடைய குலத்துல இருக்கிறவா இவாள்லாம் எப்படின்னா, யக்யாதி லாப பூஜாசு விமுகோ வைஷ்ணவேஜனே, கியாத்தினா புகழ், லாபம்னா ஏதோ ஒரு பண வரவோ இல்ல ஏதோ ஒரு வரவு, பூஜானா நம்மளை மதிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விமுகா, விமுகானா அதற்கு இடமே தராம ரொம்ப தூரகற்பாளாம் ஆச்சாரியர்கள். கிரயணீய தசாம் பிராப்தா தஸ்மை பவ்யாய மங்களம்னு தேசிகனை பத்தி சொல்லப்படுறது. அப்ப அப்படி இருக்கக்கூடிய பணம் பதவி புகழ் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து தூரம் இருக்கணும்ன்றத காண்பிக்கிறா போல இந்த புல்ல வந்து அவன் முன்னாடி போட்டு காண்பிக்கிறா தாயார். அதே நேரத்துல வாமனமூர்த்தியா எம்பெருமான் திருவவதாரம் பண்ணி அந்த மகாபலியினுடைய அழகான யஜ்ஞவாட்டிக்கையில எழுந்தருளி மகாபலி கிட்ட இந்த தானத்தை பெற்று அதை சுக்கராச்சாரியார் தடுக்கும் பொழுது தர்ப்ப புல்லுனாலதான்ப்பா அவர் கண்ணை குத்தி அந்த அவர் பண்ண அந்த அபச்சாரத்தை போக்கினான், அதனால உன்னையும் விடமாட்டான்றதை காண்பிக்கும். அதே நேரத்துல ஒரு தர்ப்பத்தினால எத்திசையும் உடன்றோடி இழைத்து விழும் காகம் போல்ற ரீதியில முன்னாடி என்கிட்ட அபச்சாரப்பட்ட காக்காசுரனை பிரம்மாஸ்திரத்தினால யோஜனை பண்ணாது பெருமான்றதையும் காண்பிக்கிறதுக்கோசரம் இந்த புல், இந்த புல்லால் உணர்த்திய பொருள்ன்றது போயிட்டே இருக்கு. அப்ப இதை போட்டுட்டு தாயார் பேச ஆரம்பிக்கிற விஷயம் இது. நீ உன்னுடைய மனைவி மக்கள்கிட்ட ஆசை வைப்பா, உனக்கு இத்தனை மனைவி மக்கள் இருக்காளே, அவர்கள்லாம் நாகக்கன்னிகைகளும் யக்ஷகன்னிகைகளும் பெரிய பெரிய தேவகன்னிகைகளுமா இருக்காளே, அவர்கள்கிட்ட ஆசையை உண்மையா வைக்க வேண்டிய விட்டுட்டு எங்கிட்ட ஆசையை வைக்கிறையே, தவறான இடத்துல ஆசை வைக்கிறேன்றத சொல்லி காண்பிக்கிறான். சரி, இந்த பாசுரத்துல என்ன இந்த விஷயம் அப்படின்னா, உங்கள் புறக்கடை தோட்டத்துவாவி உள்ள ஆண்டாள் ஒரு கோபிக்கையை எழுப்புறா. அந்த கோபிக்கை என்ன சொல்லிட்டு போனா நேத்திக்கு அப்படின்னா, இப்ப ஆண்டாள் ஒரு கோபிக்கையா இருக்கா, எல்லாரையும் மார்கழி மாசத்துல நடக்கக்கூடிய உத்தமமான கண்ணனை அடையக்கூடிய நோன்பை நோக்கி எல்லாரையும் அழைத்து கொண்டு போகிறாள். அந்த சந்தர்ப்பத்துல ஒரு கோபிக்கை சொன்னா, அம்மா நீங்கள்லாம் கவலைப்படாத, நான் வந்து உன்னை காத்தால, சில பேர்லாம் சொல்லுவாள் இல்லையோ, நீர் கவலைப்படாதே சுவாமி, காத்தால நான் முதல்ல உங்களுக்கு மெசேஜ் பண்ணிவிடுறேன், போன் அடிச்சு விடுறேன்னுவா. கடைசியில நாம தான் அவளையே எழுப்புற மாதிரி ஆயிடும். அடியன் சில ஆண்களுக்கு எல்லாம் போயிருக்கேன், எப்படி நடக்கும்னா, எம்பெருமான் திருவீதி புறப்பாடு கண்டருவர். எப்படி அப்படின்னா, பல இடங்களுக்கு போய் பார்வேட்ட உற்சவத்தை கண்டருவர். சில ஆண்களுக்கு ஒரு டைம் குறிச்சிருப்பா, பெருமாள் வந்து 5 மணிக்கு வருவார் அப்படின்னு சொல்லுவா, வாத்துக்கு 4:30 மணிக்கே போடுவார், அவ 4:30 மணிக்கு தான் எழுந்துட்டு இருப்பா, அடிச்சு பிடிச்சிட்டு பெருமாளை சேவிக்க வருவா, பக்தி தான். எதற்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இவளுக்கு அழகாக அந்த ஒரு ஆண்டாள் சொல்லி காண்பிக்கிறான், எங்களெல்லாம் எழுப்புறேன்னு சொன்னியே, நீ எழுந்துக்கவே இல்லையே அப்படின்றா. இன்னும் விடியவே இல்லையேன்ன உடனே அப்ப இவர் சொல்றா, உங்க ஆத்து பின்பக்கத்துல போய் பாரு, உங்க ஆத்துல பெரிய இப்போ ஒரு பெரிய குளத்துல அழகா அந்த வாவியில செங்கல் நீர் எல்லாம் பூத்திருக்கு, செங்கல் நீர் அழகா சிவப்பு கலர்ல பூத்திருக்கு, ஆம்பல் மலர்கள்லாம் குவிஞ்சிருக்கு, அது வெள்ளையா இருக்கும், அந்த குமிந்திருக்கு, இதெல்லாம் குமிந்திருக்கு, அடுத்தது இது போராதுன்னு அவ என்ன சொல்றா, இதெல்லாம் போராது அப்படின்றா. அப்போ உடனே சொல்ல ஆரம்பிக்கிறா ஆண்டாள் என்ன சொல்றா அப்படின்னா, அழகாக இந்த துவராடைன்னு சொல்லக்கூடிய சன்னியாச ஆடைன்னு சொல்லக்கூடியதை கட்டிண்டு வெண்மையான பற்களை உடையவர்கள்லாம் வந்து கோவிலுக்கு போறா. அந்த கோவிலுக்கு போற சமயத்தை நீ தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுட்டாது வெளியில வரணும்னு இப்படி எல்லாம் சொல்றோம். இந்த இடத்துல என்ன காண்பிக்கப்படுறது அப்படின்னா, தாமச சன்னியாசியோட லட்சணத்தை காண்பிக்கிறதுன்னு எம்பார் சொல்றார். ஏன் தாமச சன்னியாசி அப்படின்னு சொல்றார் அப்படின்னா, சன்னியாசிகள்ல பல வகை உண்டு. சாத்விகமான சன்னியாசிகள், ராஜசமான சன்னியாசிகள், தாமசமான சன்னியாசிகள். அப்ப இந்த சாத்விகமான சன்னியாசிகளை இங்க சொல்லலன்னு எம்பாருடைய திருவுள்ள. அதை வச்சுட்டு இப்ப ராவணன் உபதேசத்தை பார்ப்போம். ராவணன் எப்படிப்பட்ட சன்னியாசியா வந்தான் அப்படின்னா, ஒரு தாமச சன்னியாசி ரூபத்துல வந்துதானே வந்து தாயார் அபகரிச்சுட்டு போனான். அதனால அவன் அந்த ஒரு இது சன்னியாசின்னு சொல்லக்கூடிய அந்த துறவிக்கு உள்ள இலக்கணங்களை மறந்தவன். துறவி எப்படி இருக்கணும் அப்படின்னா, மற்ற யாருக்கிட்டையும் வந்து, அதாவது அவர்களுக்கு மூன்று ஆசையுமே கூடாது, மனைவியினிடத்திலையும் பொருட்கள் இடத்திலேயும், அதே நேரத்தில் பிள்ளைகள் இடத்திலேயும் எந்த ஆசையும் அற்றவர்கள் துறவிகள். அப்ப அப்படிப்பட்ட துறவியை போல இருக்க வேண்டிய நீ அதே போல பிறன்மனைய நோக்கரையே, இது நியாயமா அப்படின்னு கேட்கிறான். இப்ப பிறன்மனை விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு காண்பிக்கப்படுறது. அதே நேரத்துல இதுல ஒரு இந்த சேத்தனமா இருக்கக்கூடிய ஒருத்தனை கொடுத்து உபதேசம் மாதிரி தயார் பண்றா. நீ சாமான்யமா இருக்க வேண்டாம், தேனமை விதித்தஸ்தஹ தர்மஜ்ஞ விதித சர்வ தர்மஜ்ஞா சரணாகத வத்சலஹ தேனமைத்ரே பவதுதே இது ஜீவித்து மிச்சசி அப்படின்னு, அதாவது பகவான் உன்னை ரட்சிப்பான் நிச்சயமா, அதனால அவன் கூட நீ வந்து சக்கியத்தை ஏற்படுத்திக்கோ, அதாவது அவன் கூட நட்பை பாராட்டு, அவன் கிட்ட போய் சரணாகதி பண்ணி என்னை ஒப்படைச்சுடுன்றதெல்லாம் தாயார் பின்னாடி உபதேசம் பண்றான். அப்ப இந்த இந்த ஒரு சேத்தனன்னு சொல்லக்கூடிய இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய சரீரம்ன்றது ஒரு ஒரு தோட்டம்னு வச்சுக்கோங்களேன், அந்த தோட்டத்துல ஹிருதயத்துலதான் இந்த ஆத்மான்றது இருக்கு. ஆத்மா எங்க இருக்குன்னா, ஒவ்வொருனுடைய உடலில் அந்த ஹிருதயத்தில் அந்த ஆத்மா தங்கி இருக்கு. அந்த ஆத்மாவை பார்த்து செங்கழுநீர் வாய் நிகழ்ந்து, அதாவது செங்கழுநீர்னு சொல்லக்கூடியது ஞானம், ஞானம் நன்னா மலர்ந்திருக்கு, ஆம்பல் கூம்பினகான் அஞ்ஞானங்கள்லாம் நன்றாக, காமம் முதலியவைகள்லாம் நன்னா வந்து மூடிவிட்டன. அத தாயார் இவனை பார்த்து சொல்றா, நீ திருணவந்திரத்தை கிருத்வாலேன்றதே நமக்கு நன்னா புரியுற விஷயம் என்னன்னா, அஞ்ஞானமானது அதாவது ராவணனுக்கு நீ வச்சிருந்திருக்கிற சொத்தோ உன்னுடைய வரங்களோ உனக்கு உபகாரம் பண்ண வர தேவர்களோ எவரும் எம்பெருமான் முன்னாடி நிற்க முடியாதுன்ற அஞ்ஞானத்தை போக்கி ராமனுடைய உண்மையான பராக்கிரமத்தை பின்னாடி சொல்றா. நீ எப்படி வந்து என்னை அழிச்சுட்டு போன தெரியுமா, என் எம்பெருமான் என் பக்கத்துல இல்லாத பொழுது ஆசிரமம் தத்தயோகோ சூன்யம் பிரவிஷ்ய நரசிம்மயோகோ கோச்சரம் கதையோர் பிராத்ரோகோ அபநீதா துவயாதம அதமனான, நீ என்னை அபகரிச்சது வந்து அவர்கள் அந்த நரசிம்மர்கள்னு சொல்லக்கூடிய ராமலக்ஷ்மணால் இல்லாத போது நீ வந்து பண்ணையே அப்படின்னு சொல்லி தாயார் அவனுக்கு உண்மையான ஞானத்தை புகட்டல. இதுக்கப்புறமும் என்ன சொல்றா அப்படின்னா, நீ வந்து எம்பெருமான் திறத்துல வந்து அபச்சாரப்பட்டிருந்தாலும் ராமன் உன்னை மன்னிச்சிருவன்னு ஞான போதங்களை பண்ணி காண்பிக்கிறான். உடனே இந்த கோபிக்கு என்ன சொல்றா, இந்த இடத்துல திருப்பாவையில அதெல்லாம் ஒத்துக்கல, இந்த மாதிரி ராவணன் இதை ஒத்துக்கல. அப்ப இது ரெண்டும் ஒத்து போறது பாருப்போ, ராவணனும் ஞானத்தை ஒத்துக்க மாட்டேன்றா, அஜ்ஞானத்தை பத்தியே திருப்பி திருப்பி பேச ஆரம்பிக்கிறான். இந்த கோபிகையும் அதை ஒத்துக்க மாட்டேன்றா. உடனே என்ன சொல்றா, செங்கற்புடி கூரை வெண்பல் தவிர்த்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போதந்தார்ன்ற இடத்துல, அதாவது சத்துக்கள் இருக்கிற இடத்துல இந்த விஷயங்கள்லாம் நன்னா தெரிய வேண்டியதுதான். இங்க சத்துக்கள் இல்ல போல இருக்குன்னு தாயாருடைய உபதேசம் வருது. இக சந்தோ நவாசந்தி அப்படின்ற இடத்துல இங்க சத்துக்கள் இல்லையான்னு தாயாரே கேட்கிறார். இகசந்தோ நவாசந்தி சதோவா நானுவர்த்தசே யதாகி விபரீதாதே புத்திர் ஆச்சார வர்ஜிதா அப்படின்னு நம்ம முதல் முதல்ல பார்த்த பழமொழி இங்க வருது. முதல் முதல்ல பார்த்த பழமொழியினுடைய முக்கிய கருத்து என்ன அப்படின்னா, ஆச்சார வர்ஜிதா புத்திஹி விபரீதா, அதாவது பண்பாடற்ற ஒரு புத்தி இருந்ததுன்னா அது விபரீதமான காரியங்களை தான் செய்யும். அது சொல்லி காண்பிக்கிற போல இங்க பண்பாடற்று இருக்கக்கூடிய நீ வந்து எப்படிப்பட்டவன்னா தாமச சன்னியாசி, இங்க பல சாத்விகமானவர்கள் இருப்பாளே அவர்கள்லாம் உனக்கு நல்லதையே சொல்றது இல்லையா, நல்லது சொன்னா நீ கேட்டுக்க போறது இல்லையா, என்ன நடக்கிறதுன்னு புரியலன்னு தாயாரே வந்து அவனை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்ப நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய், எவ்வளவு படிச்சிருந்தா என்ன, நீ இந்த சம்சார சாகரம்னு சொல்லக்கூடிய இந்த இந்த தவறான வழியில நீ போயின்றிருக்கியே, இந்த தவறான வழியிலிருந்து நீ மீட்சி பெற்று எம்பெருமான் ராமனுடைய அந்த தனுஷனுடைய சப்தம் கேட்கறதுக்கு முன்னாடி ஓடி போய் அவன் காலில் விழுந்துரும். ராமஸ்ய தனுஷ சப்தம் ஸ்ரோஷ்ய சித்வம் மகாஸ்வனம் சதக்கிரது விசிருஷ்டஸ்ய நிர்கோஷ வசனேரிவ அப்படின்னு தாயாருடைய வார்த்தை. அதாவது ராமனுடைய அந்த நான் ஒலி கேட்கறதுக்கு முன்னாடி உன் கூக்குரலோட போய் ராமனை சேவி அப்படின்றான். அப்படி நீ சேவிச்சா அப்படின்னா நாவுடையாய் அப்படின்ற ரீதியில பகவன் நாமத்தை நீ சொல்லி அவனை சேவிச்ச அப்படின்னா, அதாவது நாவுடையாயின்ற ரீதியில ஹனுமார் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அவர் தான் ராமனை பத்தின உபதேசங்களை நிறைய பண்ணி காண்பிக்கிறார், ராமனுடைய நாமத்தை திருப்பி திருப்பி சொல்லி காண்பிக்கிறார் இவனுக்கு. அத போல இந்த இடத்துல வந்து இந்த நாவுடையாயின்னு தவறான விஷயங்கள்ல உன் நாக்க பயன்படுத்தாதே. ஆழ்வார் சொல்லும் பொழுது சொல்றாரு இல்லையோ, அதாவது நாக்கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன், இந்த லோகத்துல உள்ளவாடையெல்லாம் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவரை போல ஒருத்தர் உண்டா இப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றதை விட, நீங்கள்லாம் பகவான கல்யாண குணகன் ஆனந்த கணன் ரசகணன் இப்படின்னு பகவான ஸ்தோத்திரம் பண்ணுங்கோ, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம் இப்படின்னு பிரம்மத்தை பத்தின குணங்களை எல்லாம் சொல்லுங்கோ, எம்பெருமானை பார்த்து சொல்லும் பொழுது அச்சுவை கட்டியன்கோ அறுசுவை அடிசலன்கோ நெய்ச்சுவை தேரதன்கோ கனியன்கோ பாலுங்கேனோன்னு உத்தமமான பகவான ஸ்தோத்திரம் பண்ணுங்கோ. நீங்கள்லாம் பகவான ஸ்தோத்திரம் பண்றதை விட்டு சம்சாரத்தில் உழறேன்னு பிரஹ்லாத ஆழ்வான் சொல்ற, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பகவானை பத்தி சிந்தனை பண்ணலாமான்னு அந்த ராட்சச குழந்தை எல்லாம் கேட்கும்போது பிரஹ்லாத ஆழ்வான் பண்ண உபதேசம், கல்யாணமானா என்ன, அப்போ இப்போ வந்து உன்னால இதை பண்ணவே முடியாது, இப்போல இருந்தே அபியாசம் பண்ணு அப்ப பகவான் கை கொடுப்பான்னு சொல்லி அவர்களுக்கெல்லாம் பண்ற உபதேசம் மாதிரி தாயார் உபதேசம் பண்ணி, அந்த சங்கடு சக்கரம் எந்தும் தரக்கையன் அவன் சாமான்யமானவன் இல்ல, அன்னைக்கு ஹனுமார் பார்த்த திருக்கோலம் என்னன்னா சதுர்புஜ ராமனா ஹனுமார் சேவிச்சிருக்க, அப்படிப்பட்ட ராமன் இந்த மொத்த இடத்தையும் அழிச்சிருவான், அதனால ஜாகிரதையா இருன்னு இந்த பண்ண உபதேசம், இந்த ராவணனுக்கு பண்ண உபதேசமான 21வது சர்க்கம் அழகா இந்த உங்கள் புழக்கடையினுடைய பல விஷயங்களுடைய ஒத்து போறதுன்னு சொல்லி, கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.